இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தை, தேவன் நம்மை எதற்காக உண்டாக்கினார், அந்த இலக்கை நாம் எப்படி அடைய முடியும் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். We are going to meditate today on what God has for us and what is the purpose that God has for us and how we are going to attain that. மனிதனை உண்டாக்கும் பொழுது தேவன் அவன் மீது ஒரு நோக்கம் வைத்திருந்தார். When God created man, he had a plan for him. ஆதியாகமம் 1 அதிகாரம் 27 வசனம் இப்படியாய் சொல்கிறது. Genesis 1:21-27 says like this. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். God created man in his own image. அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். In the image of God he created him. தேவன் நம்மை அவருடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார். God created us in his own image. ஆனால் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனிதன், But the man who was created in the image of God, பாவம் செய்து தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போனான். He committed sin and he departed from the presence of God. மறுபடியும் மனிதனை பற்றி தேவனுடைய நோக்கம் என்னவா இருந்திருக்கும்? What would God's plan about man be after that? அவன் தேவ சாயலை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். It is that he should regain the image of God that he lost. இப்போ நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இமேஜின் அவர் சில்ட்ரன் கோயிங் டு ஸ்கூல். ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டாங்க. தே ஃபெயில் இன் அ பர்டிகுலர் சப்ஜெக்ட். நம்ம பெற்றோர்களாகி நம்ம என்ன செய்கிறோம்? வாட் டு வி டூ அஸ் பேரண்ட்ஸ்? சரி, ஃபெயிலான ஆகிட்டு போகிறான்னு சொல்லி கவலை இல்லாமல் இருக்கிறோமா? டு வி ஜஸ்ட் லிவ் இட் அசைட் சேயிங் இட்ஸ் ஓகே இஃப் இஃப் மை சைல்ட் ஃபெயில்ஸ் த சப்ஜெக்ட்? அந்த பிள்ளை அந்த பாடத்தை பாஸ் பண்ணும்படியாக நாம் அவருக்கு உதவி செய்கிறோம். We help the child in order that he or she may pass the examination again. நம்மால் முடிந்தால் அந்த உதவியை செய்கிறோம், அல்லது வேறு யாரை கொண்டாவது அந்த உதவியை செய்கிறோம். If we ourselves are able to help them, we do that. Otherwise, we use somebody else to help the child. பெற்றோர்களாகிய நமக்கு எப்படியாய் நம்முடைய பிள்ளை பாஸ் பண்ண வேண்டும் என்பதிலே மிகவும் கவனமாக இருக்கிறது. We parents are very concerned that our children should somehow pass that examination. அதே போல தான் நம்முடைய பிதாவாகிய தேவனும் கூட, நாம் விழுந்து போயிருந்தாலும், நாம் ஒருமுறை அந்த தேவ சாயலை நாம் இழந்து போயிருந்தாலும், மீண்டுமாக அந்த தேவ சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துக்கு அனுப்பினார். In the same way, God the Father, even though we committed sin and fell away, he wanted to rescue us by sending his son Jesus Christ. இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நாங்கள் நிறைய முறை இதை கேட்டிருக்கிறோம் என்று நாம் நினைக்க வேண்டாம். Let us not think. We have heard these things many times, so this is not a new thing for us. பிதாவாகிய தேவனுடைய மனதில் உள்ள பாரம் இதுதான் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். First of all, we need to understand that this is the burden which is in the heart of God. நாம் ஒருவேளை இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். Now perhaps we may have received the Lord Jesus Christ and have been saved now. சபைக்கு நாம் தவறாமல் வந்து வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கலாம். And we come to the church regularly and listen to the God's word. நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவரை பின்பற்றுவதின் நோக்கம் என்னவா இருக்க வேண்டும்? What should be the goal for us to hold on to the Lord Jesus Christ and follow him? எப்படியாயிலும் நான் பரலோகத்திலே ஒரு இடத்தை பிடித்து விட வேண்டும் என்பதா? Is it that somehow I should secure a place in heaven? கிளாஸ்ல நல்லா படிக்காத பிள்ளைங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. There will be some பிள்ளைங்க நல்லா படிக்கிறது இல்ல. Some poor students in the class, not every student studies well. சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா 100க்கு 100 மார்க் எடுத்துரும். Some students, they would score 100%. ஆனா சில பிள்ளைங்க 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணவே கஷ்டப்படும். For some, it would be very difficult to even get the passing mark, 35. ஸோ அந்த பிள்ளை படிக்கும்போதே எப்படியாயிலும் 35 மார்க் எடுத்துடணும்னு தான் படிக்கும். So the child, even when he or she is studying, he would have this this goal that somehow I should get 35 marks and pass the subject. நம்முடைய நோக்கமும் அதை போல, நான் எப்படியாவது பரலோகத்துக்கு சென்று விட வேண்டும் என்பதா இருக்கிறதா? So is our goal also somehow we should get to heaven? அப்படி இருக்கும் என்றால் இயேசு இந்த நாளிலே இந்த சபையிலே நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவனாய் கர்த்தர் நம்மை பார்த்து மிகவும் வருத்தப்படுவார். If it is so, the God who is moving around in our midst will be very sad about us. எப்படி ஒரு பிள்ளை 35 மார்க் மட்டும் எடுத்து பாஸ் பண்ணிட்டு வந்தா பெற்றோர் வருத்தப்படுவாங்களோ, just like how the parents would be sad that their child comes with 35 marks and saying that I have passed. அதே போல நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நாம் குறைந்தபட்சம் நான் பரலோகத்துக்கு நான் சென்று விட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக அவரை பின்பற்றுகிறோம் என்று அவர் நினைக்கும் பொழுது அவர் மிகவும் வருந்துவார். So in the same way, God our Father would also be grieved to know that we also follow the Lord Jesus Christ in order to just get a place in heaven. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். God has placed a big goal, a great goal in our lives. ரோமர்களின் நிருபம் 8 அதிகாரம் Romans chapter 8 29 வசனத்திலே நாம் இப்படியே வாசிக்கிறோம். We read in verse 29 like this. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். For those whom he foreknew, he also predestined to become conformed to the image of his son, so that he would be the firstborn among many brethren. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரையும் தேவன் எதற்காக முன்குறித்திருக்கிறார் என்றால், தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். Beloved, do you know why God has predestined us? God has chosen us. It is because that he might predestine us to become conformed to the image of his son Jesus Christ. எப்படியாயினும் பரலோகத்துக்கு வந்துவிட வேண்டும் என்பதற்காக முன்குறிக்கவில்லை. Not that that somehow I should come to heaven. நாம் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். But that I be conformed to the image of his son. நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான ஒரு நோக்கத்தை வைத்துதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். God has called us with such a purpose for our lives. ஒரு கட்டடம் கட்டுவதை நீங்கள் பார்த்திருக்கும் பொழுது நீங்கள் பார்க்கலாம். When you observe when a building is being built, எங்கள் வீட்டுக்கு அருகிலே ஒரு காலியான இடம் இருந்தது. There was an open empty plot beside our house. இரண்டு வருடத்துக்கு முன்பாக அப்படி இருந்தது, ஆனால் இப்பொழுது அங்கே ஒரு பெரிய பிளாட் இருக்கிறது. It was like that a couple of years ago, but now there is a building there. அந்த இடத்துல பார்த்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வேலையை செய்து கொண்டே வந்தார்கள். So if we observe every day they would be doing some work on that place. முதலே அஸ்திபாரம் தோண்டினார்கள், குழி தோண்டினார்கள். They dug a, you know, put a foundation first. அப்புறம் அஸ்திபாரம் போட்டார்கள். Then built the foundation. அப்புறம் செங்கல் கட்டு வேலை செய்தார்கள். Then they built up the walls. அப்புறம் சென்ட்ரிங் போட்டாங்க. They put the molding. இப்படி ஒவ்வொன்றாக அவர்கள் வந்து செய்து அந்த வேலையை முற்றிலுமாய் முடித்து இப்பொழுது அங்கே ஒரு வீடு காணப்படுகிறது. So step by step they did something and then now it is a finished building. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அவரை போல தேவ சாயலை பெற்றுக்கொள்வது ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலையாக இருக்கிறது. So even in our lives we have to do something in order for us to be conformed to the image of his son. நாம் இங்கே பார்க்கிறோம் 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 18ல 2 Corinthians 3:18 நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். But we all with unveiled face beholding as in a mirror the glory of the Lord are being transformed into the same image from glory to glory just as from the Lord the Spirit. காலியா இருந்த இடத்திலே ஒரு வீடு திடீரென்று வந்து விடுவதில்லை. A building did not come up immediately in a place where there was no building. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட the same way in our lives also ஆவியாயிருக்கிற கர்த்தர் the Lord the Spirit அந்த சாயலை நம்மேல் வைக்கிறார். தேவனுடைய சாயலை He transforms us into the image of his son his own image அந்த சாயலிலே நாம் ஒவ்வொரு நாளும் வளரும்படி நமக்கு அவர் கிருபை தருகிறார். He gives us grace so that we may grow in that image பரிசுத்த ஆவியானவருக்கு நான் என்னை முழுமையாய் விட்டு கொடுக்கும் பொழுது When I yield myself completely to the Holy Spirit அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்றுகிறார். That Holy Spirit transforms my life little by little. அந்த மகிமையிலே நான் பங்கடையும்படிக்கு எனக்கு அவர் கிருபை தருகிறார். He gives me grace so that I may partake of that glory. அது மட்டுமல்ல, அந்த மகிமையிலே பங்கு பெறும் சமயத்திலே நான் ஏதாவது ஒரு வார்த்தையிலே நான் தடுமாறும் பொழுது எனக்கு வாக்குத்தத்தங்களையும் வைத்திருக்கிறார். Not only that, when I am on that process, when I slip up during the process, he encourages me with his promise. அந்த கிறிஸ்டியன் வந்து அந்த மோட்ச பிரயாணத்துல போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அவர் தடுமாறுவாரு. So the Christian in the pilgrim's progress when he goes, he would fall down at some place. அப்ப ஒரு தூதன் வந்து அவருக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைந்த ஒரு பத்திரத்தை கொடுப்பார். He would an angel of the Lord would come and give him hand him a scroll which is full of the promises of God. அந்த பத்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவர் மீண்டும்மாய் தன்னுடைய பிரயாணத்தை அவர் தொடங்குவார். And he will take hold of that scroll and then he would continue his walk. அதே போல இந்த சுபாவத்திலே நாம் பங்கு பெறுவதற்கு நமக்கு தேவனுடைய வாக்குத்தத்த தேவை. So in the same way if you want to be partakers of the glory of God we need God's promises 2 பேதுரு 1 அதிகாரம் 4 வசனத்திலே 2 Peter chapter 4 ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்திருப்பதாக ஏற்கனவே நமக்கு சொல்லிவிட்டார். God is saying that he has already given us those promises. இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. For by these he has granted to us his precious and magnificent promises, so that by them you may become partakers of the divine nature, having escaped the corruption that is in the world by lust. இச்சையினாலே உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி அவருடைய சுபாவத்தில் நாம் பங்கு பெற வேண்டும் என்று தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். God has chosen us so that we may become partakers of the divine nature, having escaped the corruption that is in the world by lust. அதற்கு நம்முடைய பலன் போதாது என்று அவருக்கு தெரிந்ததனால் அவர் நமக்கு வாக்குத்தத்தங்களையும் கொடுத்திருக்கிறார். Because he knew that our strength would not be enough to accomplish that, he has given us his precious promises. அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பற்றிக்கொள்வோமானால், if we take a hold of his promises, நாம் நிச்சயமாக அவருடைய சுபாவத்திலே பங்கு பெறலாம். We can definitely partake of his nature. அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுதல், becoming conformed to the image of his son, அவருடைய திவ்ய சுபாவத்தில் பங்கு பெறுதல், இது எல்லாமே ஒன்றுதான். Partaking of his divine nature all mean the same thing. நான் இந்த காரியத்தை ஒரு கோபுரம் கட்டுகிறதை போல நான் பார்க்கிறேன். I see these things as something that a tower is being built. ஒரு கோபுரம் என்றால் அது ஒரு ஒரே ஒரு அடுக்கை கொண்ட ஒரு வீடு அல்ல. A tower is not a one-story building. நிச்சயமாக அதற்கு பல அடுக்குகள் இருக்க வேண்டும். Definitely it should have many stories. அந்த கோபுரத்தை கட்டுவதற்கு என்ன செலவு ஆகும் என்று முதலாவது கணக்கு போட்டு தான் அதை ஆரம்பிப்பார்கள். They would first of all sit down and calculate the cost of how much it would cost them to complete the tower. அவருடைய சாயலில் அல்லது அவருடைய திவ்ய சுபாவத்தில் பங்கு பெறுதல் என்பதும் கோபுரம் கட்டுதல் போலதான். So becoming partakers of his divine nature, having being conformed to his image, is also like building a tower. என்னுடைய வாழ்க்கையில நான் அந்த திவ்ய சுபாவத்திலே நான் பங்கு பெற வேண்டும் என்றால், if I want to partake of his divine nature, முதலாவது அதற்கென்று நான் செலுத்த வேண்டிய விலைக்கரியத்தை நான் செலுத்தியாக வேண்டும். First of all, I have to pay up the price that I need to pay for that. லூக்கா 14 அதிகாரம், Luke chapter 14, 28 வசனம், 29 வசனம், verses 28 and 29. உங்களில் ஒருவன் கோபுரம் கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால், பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? For which one of you, when he wants to build a tower, does not first sit down and calculate the cost to see if he has enough to complete it? Otherwise, when he has laid a foundation and is not able to finish, all who observe it begin to ridicule him, saying, this man began to build and was not able to finish. பிரியமானவர்களே, நீங்கள் கோபுரம் கட்ட வேண்டுமா? Beloved, do you want to build a tower? நீங்கள் அவருடைய சுபாவத்தில் பங்கு பெற வேண்டுமா? Do you want to partake of his nature? நிச்சயமாக நீங்கள் முதலாவது செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும். First of all, you have to count the cost. எந்தெந்த காரியத்திலே நான் தேவனுக்கு நான் இடம் கொடுக்க வேண்டும்? In what all areas I should yield myself to God? இன்னும் நான் எந்தெந்த காரியத்திலே நான் மனம் திரும்பாமல் இருக்கிறேன்? In what other areas have I not been repentant? இதை எல்லாவற்றையும் நான் உணர்ந்து பார்த்து நான் தேவனிடத்தில் என்னை முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும். I have to search my life in all these things and then I have to submit myself to the Lord. நாம் சீஷத்துவ வாழ்க்கையை வாழும்போது நாம் தேவனுடைய சாயலில் பங்கு பெற முடியும். When we live the life of a disciple, we can partake of his nature. இந்த வசனங்களுக்கு முன்பாக இரண்டு வசனங்களிலே ஆண்டவர் இயேசு சொல்கிறார். The Lord says a couple of verses before this. யாதொருவன் என்னிடத்திலே வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். If anyone comes to me and does not hate his own father and mother and wife and children and brothers and sisters, yes, and even his own life, he cannot be my disciple. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று ஆண்டவர் சொன்னார். Whoever does not carry his own cross and come after me cannot be my disciple, the Lord said. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தான் இதை சொல்லுகிறார். Beloved, the Lord, after having said these verses, that he says, the நான் அவருடைய திவ்ய சுபாவத்திலே பங்கு பெறுவதற்கு சீஷனாக வேண்டும். If I want to partake of his divine nature, I have to become a disciple first. சீஷத்துவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் மட்டுமே நான் அவருடைய அந்த கோபுரத்தை நான் கட்ட முடியும், அல்லது அவருடைய சுபாவத்திலே நான் பங்கு பெற முடியும். Only if I live a life of a disciple, I can build a tower or become partakers of the divine nature. அதை விட்டுவிட்டு நாம் இன்னும் பழைய அஸ்திபாரத்தையே மறுபடியும் போட்டுக்கொண்டே இருந்தோம் என்றால், if I leave aside that and keep on putting the foundation again and again, எபிரேயர் 6 அதிகாரம் 1வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம், we read in Hebrews 6 verse 1, ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரில் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. Therefore, leaving the elementary teaching about the Christ, let us press on to maturity, not laying again a foundation of repentance from dead works and of faith toward God, of instruction about washings and laying on of hands and of the resurrection of the dead and eternal judgment. நாம் எல்லோருக்குமே அந்த சுபாவத்திலே தேவ சாயலிலே பங்கு பெறுவதற்கு மிகவும் ஆசையா இருக்கிறது. We all desire to partake of his nature. அதற்கு உண்டான அஸ்திவாரத்தை நாம் எல்லோருமே போட்டு விட்டோம். We have put the foundation for that, all of us. மனம் திரும்பி இருக்கிறோம். We have repented. ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். We have taken baptism. தண்ணீர் ஞானஸ்தானம் மட்டுமல்ல பரிசுத்தவின் ஞானஸ்தானமும் பெற்றிருக்கிறோம். Not only the water baptism, we have also received the Holy Spirit baptism. ஆனால் நாம் இன்னும் அதே காரியத்திலே அங்கே நிலைத்து இருந்தோம் என்றால், but if we stay put in that condition itself, நம்முடைய கோபுரம் எப்பொழுது கட்டி எழும்பும்? When will our tower get completed? எப்பொழுது நாம் அவருடைய சுபாவத்திலே பங்கு பெற முடியும்? When will I partake of his nature? அதனால் தான் இங்கே ஆண்டவர் எழுதி வைத்துக்கா மறுபடியும் அந்த அஸ்திபாரத்தை போடாமல், that's why the Lord has written here that don't keep on putting the foundation again and again. நாம் பூரணராகும்படி கடந்து செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். The Lord instructs us that we should press on to maturity. அவருடைய சுபாவத்தில் பங்கு பெறுதல் என்றால் என்ன? What does it mean to partake of his nature? ஒருவேளை அந்த அவரை போல எங்கும் நிறைந்தவராக அல்லது வல்லமை உள்ளவராக, or do we want to be an omnipresent, an omniscient like him? தேவனை போல அப்படி நாம் மாற வேண்டுமா? Do we want to be like God in that sense? அல்லது எல்லாம் அறிந்தவராக, or like omniscient? ஆண்டவர் அந்த நோக்கத்திலே இதை சொல்லவில்லை. God did not say this with that intent. தேவனுடைய குணாதிசயங்களை நாம் பட்டியலிடலாம். We can list down the characteristics of God. நல்லவர் தேவன. God is good. அதே போல நானும் நல்லவனா இருக்க வேண்டும். So I have to be good also. தேவன் நீதி உள்ளவர். God is righteous. நானும் நீதி உள்ளவனா இருக்க வேண்டும். I should also be righteous. இரக்கம். God is merciful. மன்னித்தல். And he is forgiving. சாந்த குணம். He is gentle. நீடிய தயவு. He is long suffering. பொறுமை. He is patient. சமாதானம். He is peaceful. இச்சையடக்கம். He is full of self control. உண்மை. And faithfulness. தயவு. Kindness. நேர்மை. Honesty. அன்பு. And love. இதெல்லாம் தேவனுடைய குணாதிசயங்கள். These are all the attributes of God. ஆனால் எனக்கென்று இயற்கையாவே ஒரு சுபாவம் இருக்கிறது. But I have a natural characteristic. தேவனுடைய குணாதிசயங்கள் என் சொந்த குணாதிசயமாய் மாற வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். God wants his attributes to become mine. அதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். That is the reason God has called us. சோ உதாரணமாக மனுஷனுடைய நீதி என்று ஒன்று இருக்கிறது. For example, there is one thing called the man's righteousness. அவன் ஒரு சிறிய ஒரு நீதியான காரியத்தை செய்த உடனே தான் பெரிய காரியத்தை செய்ததாக நினைத்துக் கொள்வான். So man would consider himself great after doing a little righteousness. அதனால தான் வேதம் நம்மை எச்சரிக்கிறது, மனுஷனுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை என்று எச்சரிக்கிறது. That is why the scriptures warn us, saying that man's righteousness is like filthy rags. நான் ஒரு நீதியான காரியத்தை செய்திருந்தாலும் தேவன் அதை எப்படி பார்ப்பார் என்பதை தான் நான் பார்க்க வேண்டும். So we have to see how God would look at our righteousness, even though we have performed a righteous act. இன்னொரு காரியம், இந்த தேவனுடைய சுபாவத்தை நான் பங்கு பெற வேண்டும் என்றால், there is another thing, if I want to partake of God's nature, என்னுடைய மாம்சம் சொல்வதை நான் செய்யாமல் ஆவிக்கேற்றபடி நடக்கிறவனாய் இருக்க வேண்டும். I should not yield to what my flesh demands, but I should walk by the Spirit. கலாத்தியர் 5 அதிகாரம், Galatians chapter 5, 16 முதல் 18 முடிய உள்ள வசனங்களை நாம் இப்படி வாசிக்கிறோம். We read in the first 18 verses like this. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. Galatians 5:16 through 18. But I say, walk by the Spirit, and you will not carry out the desire of the flesh. For the flesh sets its desire against the Spirit, and the spirit against the flesh, for these are in opposition to one another, so that you may not do the things that you please. But if you are led by the spirit, you are not under law. பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக இருந்து அவர் இயேசு கிறிஸ்துவை மாதிரியாக காண்பிப்பார். The Holy Spirit would dwell in me and then he would show Jesus Christ as an example before me. அப்படி அவர் காண்பிக்கும்போது நாம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வோமானால், when he shows Jesus as an example before my eyes and I walk according to the spirit, நாம் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்போம். Then I would not fulfill the lusts of the flesh. ஆனால் அதற்கு மாறாக நாம் மாம்சத்துக்கு இடம் கொடுப்போம் என்றால், but on the contrary if I yield to the flesh, நாம் தேவ சுபாவத்திலே பங்கு பெற முடியாது. Then I cannot partake of God's nature. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவ சுபாவத்தை நாம் பெற வேண்டும் என்றுதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். God has called us so that we may partake of his nature. அதற்கு நாம் சீஷர்களாய் வாழ வேண்டும். For that we have to first of all be a disciple. பரிசுத்த ஆவியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாய் நாம் இருக்க வேண்டும். And we have to be controlled by the Holy Spirit. மேலும் அதே அதிகாரத்திலே கலாத்தியர் 5லயே பார்க்கிறோம். And in the same chapter Galatians 5 we see 24 25 26ல 24 through 26, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமுட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். Now those who belong to Jesus Christ Jesus have crucified the flesh with its passions and desires. If we live by the Spirit, let us also walk by the Spirit. Let us not become boastful, challenging one another, envying one another. எனவே நாம் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை. So we have to live a crucified life. சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை என்றால் அனுதினமும் என்னை தானே வெறுத்து இயேசுவை நான் பின்பற்றுதல். A crucified life means that I deny myself daily and follow the Lord Jesus Christ. என்னுடைய சுய சித்தத்திற்கு நான் எப்பொழுதும் இல்லை என்று நான் சொல்வது. I should always say no to my self will. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது தாமாய் ஒன்றும் செய்யவில்லை என்பதை அடிக்கடி அவர் அறிக்கையிட்டார். When the Lord Jesus Christ was on this earth, he often said, I do not do my will. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அதை நமக்குள்ளாக அறிக்கையிட்டுக் கொண்டே இருப்பது நமக்கு நல்லது. Even in our life it is good for us to constantly proclaim that I do not want to do my own will. ஆண்டவரே நான் என்ன நானாக ஒன்றையும் செய்து விட கூடாது. ஆண்டவரே, Lord, I should not do anything out of my own will. நீர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கிரியை ஆரம்பிக்க வேண்டும். ஆண்டவரே, Lord, you have to begin a work in me. என்று நான் தேவனை நோக்கி நான் எப்பொழுதும் நான் காத்திருக்குள்ளாய் இருந்தால், so if we wait on the Lord with this attitude all the time, நாம் ஆவிக்குரியவர்களாய் நடந்து கொள்வோம். Then we can walk by the Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியும். Then we can hear the voice of the Holy Spirit. நாம் ஒவ்வொரு நாளும் நாம் மறுரூபப்படுவோம். Every day we will be transformed. பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்ட போது நாம் புதிதாய் பிறந்து விட்டோம். Beloved, when we were born again, we were born anew. புது சிருஷ்டியாகி விட்டோம். And became a new creature. ஆனால் அதற்கு பிற்பாடு நாம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால்தான் நாம் தேவ சாயலை பெற்றுக்கொள்ள முடியும். But after that, only we walk by the Spirit, we can partake of God's nature. ஒவ்வொரு நாளும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை போல நாம் மாற முடியும். Day by day, little by little, we can become like Him. இறுதியாக நம்முடைய இலக்கு என்னவென்றால் நாம் அவரை போல அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So our final goal is that we become like Him. 1 யோவான் 3 அதிகாரம் 1 John chapter 3 இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். Beloved, now we are children of God and it has not appeared as yet what we will be. We know that when he appears we will be like him because we will see him just as he is. அவர் வரும்போது நாம் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். When he appears we will be like him. அதுதான் நம்முடைய நம்பிக்கை. That is our hope. அதுதான் நம்முடைய லட்சியம். That is our goal. அந்த லட்சியத்தை நோக்கி நாம் முன்னேறி செல்ல வேண்டும். We have to move on, press on towards that goal. மறுபடியும் அந்த மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், இந்த அந்த ஒரு மூல உபதேச அந்த அஸ்திபாரங்களே மீண்டும் போட்டுக் கொண்டிருக்காமல், we should not be putting the foundation again and again saying we have to repent, we have to take baptism, the elementary teachings. அவருக்கு ஒப்பா இருக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவத்தை நோக்கி நாம் முன்னேறி செல்வோம். So we have to press on to the experience of being conformed to his image. நாம் அந்த பாதையில் போய் கொண்டிருக்கும் பொழுது நமக்கு சோர்வு வர முடியும். So when we walk this way we may be discouraged. ஒருவேளை நான் இன்னும் அந்த ஒரு இலக்கை அடையவில்லையே. Perhaps this longing that I have not attained that goal yet. நான் அந்த இலக்கை அடைவதற்கு நான் இன்னும் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதே. I seem to be hopeless in attaining that goal. நான் எத்தனையோ முறை நான் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறேனே. I have been failing time and again. இப்படிப்பட்ட ஒரு கதறுதல் உங்களுக்குள் இருக்கும் என்றால், if you have this cry in your heart, தேவன் ஒரு வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட நம்மை தேற்றுகிறார். God encourages with a word. பிலிப்பியர் 1 அதிகாரம், Philippians chapter 1 5th வசனம், verse 5. நீங்கள் அந்த பாதையை நோக்கி நீங்கள் உங்கள் நடையை நடந்து செல்ல ஆரம்பித்து விட்டீர்கள். You have started that road to become like Jesus, the goal. அதை முடிப்பதற்கு தேவையான கிருபையை இயேசு கிறிஸ்து நமக்கு தருவார். Jesus Christ will give us the grace to complete that. பிலிப்பியர் 1:5 இப்படியே வாசிக்கிறோம். Read in Philippians 1:5 like this. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரையிலும் முடிய நடத்தி வருவார் என்று நம்புங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. Verse 6 in English, for I am confident of this very thing, that he who began a good work in you will perfect it until the day of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அவர் நடத்துவார். He would lead us until the day of Jesus Christ. நாம் அவருடைய சாயலுக்கு ஒப்பா எப்படியாயிலும் மாற வேண்டும் என்று நம் மீது வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். God is full of zeal that we somehow attain the image of his son Jesus Christ. கொலோசியர் 3:9-10 in Colossians 3:9-10 10th வசனத்தில் நாம் இப்படியே வாசிக்கிறோம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. And you have put on the new self who is being renewed to a true knowledge according to the image of the one who created him. புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். We have put on the new man. பழைய மனுஷனுக்கு நாம் இடம் கொடுக்காமல், we should not give place to the old self. நாம் ஆவியினால் நடத்தப்படும் பொழுது, and when we are led by the spirit, நாம் நிச்சயமாகவே அவருடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்வோம். We can definitely partake of his nature. இப்படியாய் நாம் அறிக்கையிட வேண்டும், கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். We have to confess like this. இனி வாழ்கிறது நான் அல்ல. It is no longer I who live. எனவே நான் பாவத்தை ஜெயித்து ஒரு வாழ்க்கை வாழ முடியும். So I can live a life of having victory over sin. நான் சுயத்தை வெறுத்து இயேசுவுக்கு பின் செல்ல முடியும். I can deny my own self and follow the Lord Jesus. நான் ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட முடியும். I can receive glory upon glory and then make progress. எனவே இந்த வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கும் பொழுது, when we meditate on these words every day, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவருடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். We can gain his nature in our life. சத்துரு சொல்லக்கூடிய எந்த பொய்யையும் நம்பவேண்டாம். Let us not believe any lie that the devil puts before us. நம்முடைய கடந்த கால தோல்விகளை அவன் நினைவுபடுத்தி நீ இப்படிப்பட்டவன் தானே என்று சொல்லும் பொழுது, when he reminds you of your past failures that you were such a failure in your life, அவன் சிலுவையிலே அடைந்த தோல்வியை நாம் நினைவுபடுத்துவோம். We have to remind him that he was also defeated on the cross. அவன் தோற்கடிக்கப்பட்ட சத்துரு. He is an enemy who was defeated. அவன் சொல்லக்கூடிய பொய்யை நம்பாமல், not believing his lies. நான் இப்பொழுது நான் எப்ப எந்த நிலையில் இருந்தாலும் என்னை தேவன் நேசிக்கிறார். God loves me in whatever situation I am in. நான் அவருக்கு ஒப்பாக மாறுவேன். I will become like him. நான் அவரை பின் செல்லுவேன். I will follow him. நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். I will never backslide. என்று நாம் சத்துருவுக்கு நாம் அவன் கேட்கும்படியாக நாம் அறிக்கையிடுவோம் என்றால், if we confess these things aloud to Satan so that he hears these things from us, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெய வாழ்க்கை வாழ முடியும். And we can live a victorious life. அந்த வாழ்க்கையின் மூலமாக அவருடைய சாயலை பெற்றுக்கொள்ள முடியும். And with that life we can receive his nature. அவருடைய சாயலை பெற்றுக்கொள்ளும் பொழுது, when we receive his nature, நிச்சயமாக நாம் பரலோகத்துக்கும் செல்வோம். And we can also go to heaven. அதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. There's no doubt about it. 35-100 மார்க் வரைக்கும் எடுத்தவங்க எல்லாருமே பாஸ். Everybody who has got 35 plus. அப்ப 100 மார்க் எடுத்தவங்க, 100 மார்க் எடுத்தவங்க யாராவது எனக்கு 35 மார்க் கொடுங்கன்னு கேட்பாங்களா? Would any person who has gained 100% ask for 35 marks? என்ன 35 மார்க் அவங்க தாண்டிட்டாங்க. Because they have already crossed 35. அதே போல in the same way, நம்ம வந்து தேவனுடைய சாயலை பெற்றுக்கொண்டு விட்டோம் என்றால், when we have received the nature of God himself, அவருக்கு ஒப்பாய் மாறுவோம் என்றால், when we become like him, நாம் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஆண்டவர்ட்ட ஒண்ணும் கேட்கவே தேவையில்லை. So we don't even have to ask God for these little things. அதெல்லாம் நம்ம கூடவே வரும். So all these things would be added to us. எனவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம இதை மறந்து போகாமல், So let us not forget these things in our lives. சத்துரு நம்மை தோற்கடிக்க அல்லது சோர்ந்து போகச் செய்ய வரும்பொழுது, So when Satan comes to discourage us and to defeat us through அவனுக்கு இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நினைவுபடுத்துவோம். Let us remind ourselves and Satan these promises. அவருடைய திவ்ய சுபாவத்திலே பங்கு பெறுவதற்காக தான் நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. God has given us these promises so that we might partake of his divine nature. எத்தனையோ உலக பிரகாரமான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு வாக்குத்தத்தங்களை நாம் எடுத்து சொல்கிறோம். We use promises in the world to claim things in the world. ஆனால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்வதற்கு அவருடைய சாயலை பெற்றுக்கொள்வதற்கு அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. But in order to make progress in our spiritual life, to partake of his nature, God has given us so many promises in the scriptures. அது எல்லாவற்றையும் நாம் சுதந்திரிக்கும் பொழுது, So when we inherit all those things, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் நாம் அவருக்கு ஒப்பாய் மாறுவோம். One day in our life we will be like him. அவருடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்வோம். We will receive his nature. தேவன் தாமே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தருவாராக. May God himself give us such a life.